ದಿವಾತರಂಗ ಪರಕಾಲಮಣಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷಣಾಪ್ತ ರಕ್ಷಣ ಯದಿದ್ದ ಯದಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಗಮನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರುಕರುಣಾವಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರವಾರ್ಧೌ ವರದ ಪದಮುಖೇ ಲಕ್ಷ್ಮಣೇನ ಸ್ತಭಾರಂ ಶ್ರೀವಾಗೀಶಾತುರ್ಯಂ ಷಡರಪ ಗದರಾದ್ವೇದ ಚೂಡಾರ್ಯಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕಲಿಮದನ ಗುರುಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಶ್ರಯಾಮಹಾನಭ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಧ್ಯಾನಧ್ಯಾತ್ಮಗ್ರಂಥಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನ್ ಅಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತ ಆಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತಶ್ರೀರಂಗ ಭರ್ತುರ್ಮಾಂ ಅವ್ಯಾದಭಯ ಮುದ್ರಿತಃ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕಿ ನಿರ್ವಾಹ ಕೌರಕಿತ ನೇಮ ಕಟಾಕ್ಷಲೀಲಾಂ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮ್ಯದಳ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಗಮಧೀಮಹೆ ವೃಣೀಮಹೆ ಚ ತದ್ರಾದ್ಯೌ ದಂಪತಿ ಜಗದಾಂಪತಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಭರ್ತುರ್ಮಾಂ ಅವ್ಯಾದ್ ಅಭಯ ಮುದ್ರಿತಃ ಆಚಾರ್ಯಾದ್ರಂಗ ದುರ್ಯದ್ವಯ ಸಮಧಿಗಮೇ ಲಬ್ಧ ಸತ್ತಂ ತದಾತ್ವೇ ವಿಶ್ಲಿಷ್ಟಾಶ್ಲಿಷ್ಟ ಪೂರ್ವೋತ್ತರ ದುರಿತ ಭರಂ ವ್ಯಾಪಿತಾರಬ್ಧದೇಹಂ ನೀತಂ ತತ್ಕೈಃ ತ್ವಯಾವ ನಿರವಧಿಕ ದಯೋದ್ಭೂತ ಬೋಧಾಧಿರೂಪಂ ತದ್ಭೋಗೈಕ ಸ್ವಭೋಗಂ ದಯಿತಮನುಚರಂ ತತ್ಕೃತೆ ಮಾಂ ಕುರುಷ್ವ ವಿಧಾನಂ ರಂಗೇಶಾದಿಗದಪತೋ ವೆಂಕಟೇ ಕವೇ ಸ್ಫುರದ್ವರ್ಣಂ ವಕ್ತ್ರೇ ಪರಿಕಲಯತಾಂ ನ್ಯಾಸತಿಲಕಂ ಇಹಾಮುತ್ರಾಪ್ಯೇಷ ಪ್ರಣದ ಜನ ಚಿಂತಾಮಣಿಗಿರಿಹಿ ಸ್ವಪರ್ಯಂಗೇ ಸೇವಾಂ ದಿಶತಿ ಪಣಿ ಪರ್ಯಂಗ ರಸಿಕ. ನ್ಯಾಸತಿಲಕತನುಡೆಯ ಕಡಸಿ ಶ್ಲೋಕಂ ಸಾತ್ಮರ ரெண்டு ஸ்லோகம் சேர்ந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு சுவாமி இதுவரலும் ஆச்சரியமா பிரபத்தி, அந்த பிரபத்தியினுடையதான வைபவங்கள் எல்லாம் சாதிச்சுன்னு வந்த. இதுக்கு முதல் ஸ்லோகம், அதாவது 30வது ஸ்லோகத்துல, ஓ மித்யவிபகம்யங்கட்ரபதே அன்யோசிதாம் சேஷதாம் சந்திரியாதிபிஹி மகிம பொஹ்யமகதீம் ஆத்யாம் அவித்யா ನಿತ್ಯಾಸಂಖ್ಯ ವಿಸೀಮ ಭೂತಿ ಗುಣಯೋ ವ್ಯಾಯಾಮನಾಯಾಸ ಸೇವಾ ಸಂಬದಮಿಂದಿರೇಶ ಯುವಯೋ ಐಕಾಂತಿ ಕಾತ್ಯಂತಿಕಿ. அப்படின்னு திருமந்திரத்துல இருக்கக்கூடியதான யோஜனா பேதங்கள்ல ஒரு யோஜனா பேதத்தினுடைய அர்த்த விசேஷங்களை காமிச்சார். ஏன்னா இந்த திருமந்திரம் இருக்க அது எப்படி இருக்குன்னார், வியாபகா தர்ஷ திருஷ்டேஹே சிறிய கண்ணாடி பெரிய ஒரு காட்டுமா போலே அப்படின்னு கீழே ஸ்ரீமத்சாரத்துல சாதிக்கிறார். வியாபக ஆதர்ஷ திருஷ்டேஹே, வியாபகம் வியாபக மந்திரமாகிற வியாபக முக்கியமான மந்திரமாகிற இந்த திருமந்திரமானது ஒரு சின்ன கண்ணாடி பெரிய ரூபங்களை காட்டுமா போலே மகத்தான விஷயங்களை காட்டி கொடுக்கறது. அப்படி காமிக்கக்கூடியதான விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா, சஸ்வாதந்திரிய நிவர்த்தி, பரஸ்வாதந்திரிய நிவர்த்தி, பகவத் சேஷசைக ரதிகி, அந்த கைங்கரியமே பிரயோஜனம், தத் விரோதி சமணம் இத்தியாதி அர்த்த பஞ்சகங்களையும் இந்த திருமந்திரம் காட்டி கொடுக்கறது அப்படின்னு சொன்னார். அதை பெருமாள் ஏத்துக்கணும், பெருமாள் ஸ்வீகிருத்த பரணாகணும் அப்படிங்கறதுனால பெருமாள் ஏத்துக்கணுங்கிறதுக்காக பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். ஓம் அபிபகம்ய ரங்கட்ருபதே, ஓங்கிற சப்தத்துக்கு அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம், நீர் அப்படியே ஏத்துக்கணும் அந்த விஷயத்த. ஹே ரங்கன்ருபதே ரங்கநாதா, அந்யோசிதாம் சேஷதாம், நான் அடுத்தவனுக்கு அல்ல, நான் இன்னொருத்தனுக்குரியவன் அல்ல, நான் தேவரீருக்கும் தேவரீருடைய அடியவர்களுக்குமே ஆளா இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதுனால தெரிஞ்சிருந்தேன். சுவாதந்திரியாதி மயீம் அபோஹ்ய, என்னிடத்துல இருக்கக்கூடியதான சுவாதந்திரியாதி புத்திகள் எல்லாம் அந்த சுதந்திர புத்தியினுடைய காரியங்களா இருக்கக்கூடியதான நிரீஸ்வர தேகாத்மவாதங்கள் எல்லாம் போக்கி மகதீம் ஆத்யாம் அவஸ்த அவித்யாஸ்திதிம், எத்தனையோ எத்தனை எத்தனையோ காலகாலமாக வந்ததான இந்த அவித்யா ஸ்திதி, இந்த அச்சேதனத்தினுடையதான சம்பந்தம், இதெல்லாம் காமிச்சு பாவியேனை பழனி காட்டிப்படுப்பாயோ தின்னம் அழுந்த கட்டி பல செய்வினை வங்கயித்தால் உன்னை மறையவரிந்தன்னை போற வைத்தாய் புறமே. ஏழாம் பத்து ஆரம்பத்துல ஆழ்வார் எப்படி கதர்றாரோ அது மாதிரி சுவாமி தேசிகம் இதே பெருமாள் இடத்துல பெரிய பெருமாள் இடத்துல கதறோம். உன்னிலாவி ஐவரால் குமைதித்து என்னையும் பாதமண்டயம் நன்னிலா வகையே நலிவான் என்னும் என்னுகின்னாய் என்னிலா பெருமாயனே இமையோர்களே துமுலகம் உன்னுடை அண்ணலே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானே என்னையாளும் மண்கோவோர் ஐந்து வைப்பெய்து இராப்பகல் மோதிவித்திட்டு உன்னனான் அணுகா வகை செய்து போதி கண்டாய் அப்படின்னு பெரிய பெருமாள் இடத்துல தகர்ந்தார் நம்மாழ்வார். அதுக்கு மேல இந்த பெருமாள் திருவடியில விழுந்தாள்னது தரிக்க மாட்டாத இருப்ப பார்த்து பெரிய பெருமாள் திருவடியில வந்து விழுந்தான்னு அங்க வியாக்கியானத்துல கங்குளம் பகலம் அவதாரிக்கையில சாதிச்சார். அது மாதிரி சுவாமி தேசிகன் இங்க பிரார்த்திக்கிறார். ஆத்யாம் அவித்யாம் ஸ்திதி அவித்யா ஸ்திதிம் அபோஹ்ய அபோஹ்யங்கிற பதம் இருக்கு. என்னாலெல்லாம் இதை போக்கிக்க முடியாது. தேவரீரே போக்கி தரணும். ஆத்யாம் அவித்யா ஸ்திதி எத்தனையோ அனாதியா வந்ததான இந்த அவித்தியினுடையதான சம்சர்க்கம் இருக்கு, அவித்யா சம்சர்க்கம் இருக்கு, அஜ்ஞான சம்சர்க்கமான இந்த சரீராதிகள்லாம் இருக்கு, இதெல்லாம் தேவரீரே போக்கி கொடுக்கணும். போக்கி கொடுத்தா போருமா, வேற என்ன பண்ணணும்னாரு. இது போக்கி கொடுத்தா போறாது. தேவரீருடையதான கலையற்றதான கைங்கரியத்தை கொடுக்கணும். நிசங்கியா நித்யா அசங்கிய விசீம பூதிஹி நித்ய அசங்கிய விசீம பூதிஹி நித்தியமாய் எல்லையற்றதாய் அசீம பூமிகி அசங்கியாத்தமா எல்லையாத கணக்கில் அடங்காததா எல்லையற்றதா இருக்கக்கூடியதான உம்முடையதான அந்த ஐஸ்வர்யத்தை பூதிஹினா ஐஸ்வர்ய விபூதி பூதி ஐஸ்வர்யம் உம்முடைய ஐஸ்வர்யமாகிற வைகுண்டத்தை குணயோஹோ யாயாம் அநாசா அநாயாசத்தகாத யோகி தேயமான வஸ்துவ நான் அனாயாசமா அடையும்படியாக தேவரீர் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சேவா சம்பதமிந்திரேஷ சேவா சம்பத்து உம்முடையதான கைங்கரியமாகிற ஸ்ரீய கொடுத்து எனக்கு அபிஷேகம் பண்ணணும். உம்முடைய கைங்கரியம் தான் எனக்கு ஸ்ரீ. லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா சத்து நாகவர ஸ்ரீமான் இத்தியாதி இடங்கள்ல கைங்கரியத்தை எப்படி விபீஷணனுக்கு வந்து அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான்ங்கிற இடத்துல எல்லாம் எப்படி ஸ்ரீமான் ஸ்ரீங்கிற சப்தமானது எப்படி நமக்கு வந்து கைங்கரியத்தை செலுத்தோ அது மாதிரி அந்த காமிக்கிறதுக்காக சொல்றார். சேவா சம்பதம் இது நான் பண்ண போறேன்னா யாருக்கு பண்ண போறேன்னார். யாருக்கிட்ட சரணாதி பண்ண? பெருமாளும் பிராட்டி சேர்ந்து இருக்கிறதான சரணாதி பண்ண. இந்திரேஷ பெரிய பிராட்டியாரோட இருக்கக்கூடியதானே பெரிய பெருமாளு இவையோ தேவரே ரெண்டு பேருக்கும் ஐகாந்திக அத்தியந்திகி ரொம்ப அத்தியந்திகமான ஒரு கைங்கரியங்களை பண்ணணும். அப்படி பண்ணும்படியாக என்னுடைய சம்சாரங்களை நிவர்த்தி பண்ணி வச்சு கலையத்த கைங்கரியத்தை கொடுக்கணும்னு திருமந்திரத்தினுடையதான யோஜனா வேதங்களை காமிச்சார் 30வது ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல இந்த துவயமந்திரம் ஏன்னா திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயக நிஷ்டனாகுன்னு காமிச்சார் ஸ்ரீமத் சாரத்துல. அதனால திருமந்திரத்தினுடைய அர்த்த விசேஷம் திருமந்திரத்துல நாராயண சப்தம் தான் இருக்கு. அந்த நாராயண சப்தத்தை நாராயணாயன்தான் இருக்கு. அந்த நாராயண சப்தம் பிராட்டி விசிஷ்டம்னு சொல்றதுக்காக தான் ரமாபதி இந்திரேஷங்கிற பதத்தை போட்டார். அந்த ரமாபதி ரமாபதித்வம் எங்கேருந்து கிடைச்சதுன்னா துவயமந்திரத்துல ஸ்ரீமதே நாராயணாயன் ஸ்ரீமத் சப்த சம்சிஷ்டமா இருக்கு. அதனால இந்த துவயமந்திரத்திலிருந்து இந்த அர்த்தத்தை எடுத்து காமிச்சேன். அதனால அடுத்தது திருமந்திரத்தினுடையதான ஒரு விஷத்த இதுவா இருக்கக்கூடிய வியாக்கியானமா இருக்கக்கூடியதான துவயத்துடைய அர்த்த விசேஷங்களை 30வது ஸ்லோகத்துல 31வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ஆச்சாரியாது ரங்க துர்ய துவய சமதிகமே துவயம் அதிகமே ஆச்சாரியாது ஆச்சாரியாள் சமாசனம் பண்ணி கழிச்சு துவயத்தை உபதேசம் பண்றா. அதனால என்னாச்சுன்னா சமதிகமே லப்த சப்தம் ததாஸ்தே நான் சத்தைய படுறேன். இப்பவே என்னுடைய பாபங்கள்லாம் போயிடுறது அப்படின்னா பிரபத்தி பண்ண வேண்டாம்னு சாதிக்கிறாரா? ஏகதேசியால் பட்சம் மாதிரினா இருக்கு. ஆச்சாரியா திரங்க துர்ய துவய சமதிகமே லப்த சப்தம் லப்த சத்தம் ததாத்வே லப்த சத்தம் சத்தையை அடைந்தவனாய் ததாத்வே அப்பொழுதிலிருந்து அந்த சமயத்திலேயே விஸ்லிஷ்ட அஸ்லிஷ்ட பூர்வோத்தர துரித பயம் யாபிதாரப்த தேகம் எல்லாத்தையும் போக்கி பூர்வோத்தர பாபங்களை போக்கிந்து இந்த சரீரத்தை கழிச்சு உன்னுடையதான கைங்கரிக்கனுடைய தயையினாலே உன்னை வந்து அடைய போறேன். அதனால நான் ஆச்சாரியால் முகமாக நான் துவயத்தை சொன்னேன், அதனால இந்த பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னார்னா பிரபத்தி பண்ணணுமா வேண்டாமாங்கிற சந்தேகம் நிக்கிறது. அதுக்காக தான் இந்த பதம் ரொம்ப அழகான பதம். அதிகமேன்னு போட்டாலே போறோம். ஆச்சாரியா திரங்க துவயம் அதிகமே அப்படின்னு சொன்னாலே போறோம். அப்படி அதிகமேன்னு சொன்னதே பூர்வமா இருக்க சம்னு ஒரு உபசர்க்கம் சேர்த்துருக்காரு. சமதிகமேனு உபசர்க்கம் இருக்கு. அந்த சம்ங்கிற உபசர்க்கம் சம்யக் அதிகமே சமதிகமே. சம்யக் அதிகமாகனா என்ன அர்த்தம்னா நன்னா அறிஞ்சதுன்னு அர்த்தம். நன்னா அறிஞ்சுக்கிறதுங்கிறது அனுஷ்டான பரியந்தமாக கொண்டு வரும். ஆச்சாரியங்கிட்ட துவயத்தை தெரிஞ்சுட்டா நீ போறாது. துவயத்தை கொண்டு துவய உச்சாரணம் பண்ணி பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணி அப்படிங்கிற அர்த்த விசேஷத்தை சரணாகதிய உபதேசம் பத்தா ஒண்டி போற. சரணாகதி மந்திரமான கரண மந்திரமான துவயத்தை உபதேசம் பத்தா ஆச்சாரிய இடத்துல உபதேசம் பத்தா மாத்திரம் போறாது. அதை அனுஷ்டானத்துல கொண்டு வந்து பெருமாள் இடத்துல சாங்கமான பிரபத்திய பண்ணணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் சங்கர உபசர்க்க சம்சிலிஷ்டமா இந்த பதத்தை உபயோகப்படுத்திருக்கார். ஆச்சாரியாது ரங்க துர்ய துவய சமதிகமே. இந்த துவயம் துவயத்தை ஆச்சாரியன் இடத்துல நான் அதிகரிச்சேன், அதிகரிச்சதோடு நிறுத்திக்கல. ஆச்சாரியன் இடத்திலேயே இந்த துவயத்தை கொண்டு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணேன். லப்த சத்தம் தேவரீர அடைஞ்சு சத்தை அடைந்தவனாக இருக்கேன். சத்தை அடைஞ்சவன்னா லப்த சத்தா அப்படின்னா சத்தை அடைந்தவன், இருப்பை அடைந்தவன். எப்ப இருப்பு அடைந்தவன்னா செய்ய வேண்டியதை செஞ்சா நான் இருப்பை அடைந்தவனான. செய்ய வேண்டியதை செஞ்சவனுக்கு என்ன பேருனா கிருதகிருத்தியன் பேரு. இந்த கிருதகிருத்தியன் யாருன்னா யாரு பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணுகிறாரோ அவர்களுக்கு கிருதகிருத்தியன் பேரு. அது எங்க தெரியறதுன்னா ஆழ்வார் ஸ்ரீவரமங்கல பாசுரத்துல செய்த வேள்வியர் வையத்தேவரா ஸ்ரீவரமங்கல நகர்னு சாதிச்சார். அந்த செய்த வேள்வியருங்கிற சப்தம் தான் லப்த சத்தம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். ததாத்துவே அந்த சமயத்திலேயே தேவரீர் இடத்துல பிரபத்தி அனுஷ்டானம் பண்ற காலத்திலேயே விஸ்லிஷ்ட அஸ்லிஷ்ட பூர்வோத்தர துரிதபரம் பூர்வோத்தர பாபங்கள் எல்லாம் ஓடிப்போள். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகம் செப்பு தது அதிகம உத்தர பூர்வாகையோகோ அஸ்லேஷ விநாசோ தத்யபதேஷா அப்படிங்கிற அதிகரணங்கள்ல சாதிச்சதான விஷயங்கள் அந்த அதிகரணத்திலையும் அந்த திருப்பாவிலையும் சாதிச்சா போல இவனுக்கு பூர்வாகமானது நாசத்தையும் உத்தராகத்தை பத்தி இவன் கவலைப்பட வேண்டாம். அந்த உத்தராகத்தினுடைய வியாபாரம் இவனை போக்கி இவனை மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போக வேண்டியதான கடமை சீக்கிரத பரணான பரம் பெருமாளுடைய காரியம். அதனால அதை பத்தி இவன் கவலைப்பட வேண்டாம். அதனால விஸ்லிஷ்ட அஸ்லிஷ்ட அஸ்லிஷ்டகனா அவன் ஒட்டாதுன்னு அர்த்தம். அஸ்லேஷம்னு அதுக்கு அஸ்லிஷ்டம் பூர்வோத்தர துரித பரம் பூர்வோத்தர துரிதம் பூர்வ பாபம் உத்தர பாபம் இதெல்லாத்தையும் இதெல்லாத்தையும் போக்கிண்டு யாப்பித்த ஆரப்த தேவம் இவன் ஒத்துண்ட அபிபகத பிராரப்தம்னு உன்னை ஒத்துண்டுக்கான். என்னன்னா இந்த சரீராவசானத்துல ஏத தேகாவசானேமா தொத்பாதம் பிராபய ஸ்வயம்னு சொல்லி பிரார்த்திக்கிறச்சு இந்த சரீர அவசான பரியந்தமான பிராரப்தத்தை ஒத்துண்டுக்கானோ இல்லையோ அதுக்கு அபிபகத பிராரப்தம்னு பேர். அதுதான் காமிக்கிறார் யாப்பித்த ஆரப்த தேகம் இந்த சரீர ஆரம்பிச்சதான இந்த இந்த இதெல்லாம் போக்கிண்டு இந்த கர்மாவை போக்கிண்டு நீதம் தொக்கைஹி தொக்கைஹி தொக்க அப்படின்னா உன்னை சேர்ந்தவர்களான ஆச்சாரியர்களாலே அழைத்து செல்லப்பட்டிருக்க. எங்க அழிச்சு யார் அழிச்சுட்டு போனான்னு அமானவ கரஸ்பர்ஷாதிகள்லாம் ஏற்படுறது. இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே தொக்கைஹி அப்படின்னா நித்தியமான அப்சரஸ்திரிகள் வந்து சதம் ஆலாஹஸ்தாக சதம் அஞ்சனஹஸ்தாக சதம் சூர்ணஹஸ்தாகனு இப்படி சதுரல மடந்தையர் வந்த ஏந்தினர் வந்தேன்னு அவர்கள்லாம் வந்து இந்த பிரம்மாலங்காரம் பண்ணி அழிச்சுன்னு போனா தொக்கைஹி தொயாவா தொயாவா நீ பக்கத்திலே இருந்திருக்கேனா. இந்த ஹார்தனான எம்பெருமான் தான் இந்த இவனை 101வது நாடியில நுழைக்க வைக்கிறது. அதுக்கு மேல் லோகங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போறதுக்கெல்லாம் இவன் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போறான். தது அதிகமா ததோகோக்ரஜ்வரணம் தத் பிரகாஷித்வாரா வித்யா சாமர்த்தியா தினஸ்மிருதி யோகாச்ச ஹார்தானுகிரகீத சதாதிகையா அப்படின்னு ஹார்தனான எம்பெருமான் அழைச்சிட்டு போறான் காமிக்கப்படினாலே துவயாவா நிரவதிக தயோத்பூத போதாதி ரூபம் நிரவதிக தயா தேவரீருடைய எல்லையற்றதான கரையினாலுக்கு தயையினாலே உத்பூத போதம் எனக்கு குணாஷ்டகங்கள்லாம் ஏற்படுறது. விஜரஹா விமூர்த்தி இவன் எனக்கு இதனால் வல்ல சிரோதிதமா இருந்தது சம்பத்யாவிர் பாவஸ்வேன சப்தா முக்த பிரதிஜானா அப்படிங்கிற அதிகரணத்துல சாதிச்ச விஷயம். இப்ப இந்த ஸ்லோகத்துல மூணு வரிதான் ஆயிருக்கு. தது அதிகம உத்தர பூர்வாகயோகோ அஸ்லேஷ விநாசோ அப்படிங்கறதான ஒரு சூத்திரத்தை காமிச்சார். ததோகோக்ரஜ்வரணம் தத் பிரகாசித்வாரா வித்யா சாமர்த்தியா சேஷக தினஸ்மிருதி யோகா ஹார்தானுகிரகீத சதாதிகையாங்கிற சூத்திரார்த்தத்தை காமிச்சார். அதுக்கு மேல சம்பத்யாவிர்பாவ ஸ்வேன சப்தாத் முக்த பிரதிஜானாங்கிற சூத்திரத்துடைய அர்த்தங்களையும் காமிச்சார். உத்பூத போதாதி ரூபம் தொக்கைகஸ்வபோகம் தேவதீருடைய போகமே எனக்கு போகமாக தேவரீருடைய முகோல்லாசமே எனக்கு காரியமாக தயித மனுசரம் என்ன உன்னுக்கு உன் பின்னாடி அனுசரகா உன்னோட உன்னை அனுசரிச்சு வரக்கூடிய உன் பின்னாடி வரக்கூட உனக்காக இருக்கக்கூடிய தொக்ருதேமாம் குருஷ்வ முகப்பே கூவி பணிகொள்ளாய் சுயஞ்சு ருஜரே தேசே கிரியதாம் இதி மாம்பத. இப்படி லக்ஷ்மண ஆழ்வானும் ஆழ்வாரு சொன்னா போல தொக்ருதே உனக்காக உனக்கேயாக எனை கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்புன்னாரோ இல்லையோ, தொத்ருதே மாம் குருஷ்வ உனக்காக மாம் என்னை தாசபூதனா இருக்கக்கூடியதான உமக்கு நித்தியசேஷனா இருக்கக்கூடியதான என்னை குருஷ்வ தேவரை செய்தருள வேணும் அப்படின்னு பெரிய பெருமாளிடத்துல துவயத்தை கொண்டு ஆச்சாரியால முன்னிட்டு சரணாகதி பண்றேன், தேவரே எனக்கு நிரவதிகமான கைங்கரியத்தை கொடுத்து என்னுடைய சகல பாபங்களையும் போக்கி குணாஷ்டக ஆவிர்வாகம் ஏற்படும்படியாக பண்ணி எனக்கு பிரம்மானுபவத்தை கொடுத்து அனுகிரகிக்கணும், நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததேன்னு பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆச்சாரியாத்ரங்க துர்யதய சமதிகமே லப்த சத்தம் ததாத்வே விஸ்லிஷ்டாஸ்லிஷ்ட பூர்வோத்தர துரிதரம் வியாபிதா அரப்த தேகம் நீதம் தொற்கை தொயாவா நிரவதிக தயாத் தயோத்பூத போதாதி ரூபம் ஸ்வபோகம் தயித மனுசரம் புத்ருதே மாம் குருஷ்வ. இப்படி 31வது ஸ்லோகம் ஆச்சு. 32 நிகமன ஸ்லோகம். விதானம் ரங்கேஷாதிகதபதோ வெங்கடகவே ஸ்வரத்வர்ணம் வக்ரே பரிகலயதாம் ந்யாசதிலகம் இஹா முத்ராப்யேஷ பிரணதஜன சிந்தாமணிகிரிஹி ஸ்வபர்யங்கே சேவாம் திசதி பணிபர்யங்கரசிகா. என்னுடைய வார்த்தைகளால ஆச்சரியமான ஒரு இந்த ஸ்தோத்திர பிரபந்தம் வந்தது. இதுல விதானம் ரங்கேஷாதிகதவதஹ இந்த ரங்கநாதன் இடத்துல நான் பூர்ணமான சரணாகதியை பண்ணேன். எப்படி பண்ணேங்கிறத சொன்னார். முதல் ஸ்லோகத்துல குருபியஸ் தத்குருபியஸ் நமோவாக மதிமஹே விரணிமஹேஷ தத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்னு பெருமாளும் பிராட்டியாரும் இருக்கக்கூடியதான சேர்ந்து இருக்கக்கூடியதான இருப்ப தனக்கு ஆச்சாரிய சந்ததி பூர்வகமாக சேவிச்சார். ஆ பகவத்தகான்னு பகவத் பரியந்தமாக போகக்கூடியதான இருப்ப சேவிச்சார் முதல் ஸ்லோகத்துல. ரெண்டாவது ஸ்லோகத்துல பிராய பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரையன்னு ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்தர்மாம் அபியாத் அபயமுத்ரிதா அப்படிங்கிறதான ரெண்டாவது ஸ்லோகத்துல எனக்கு நீர் அபய பிரதானம் பண்ணிருக்கீரே போரும் ஒரு தர சரணாகதி பண்ணா போரும் சகுருதேவ பிரபன்னாய அப்படின்னு சக்கரவர்த்தி திருமனுடைய சரம ஸ்லோகத்தை காட்டுறதுக்காக அபய பிரதானம் பண்ணிருக்கிறீரோ அபயஹர்ஷம் வச்சிருக்கிறீரோ அப்படின்னு உத்ரேட்ச பண்ணார் ரெண்டாவது ஸ்லோகத்துல. இந்த நான் அநாதேகே நிசீம்னோ துரித ஜலதேகே என்ன ரூபணம் எது பிராயச்சித்தம் எதுரகு துரீநாசய விதகா ததாரம்பே தஸ்யா இதம் அவதானேன மனசா பிரபத்தியே தாம் ஏகாம் ஸ்ரீயல ஸ்ரீயம் அகில நாதஸ்ய மகிஷி. அதுக்கு மேல பிரபத்தி பண்ணணும். அப்ப புருஷகார பிரபத்தி பண்ணணும். இந்த புருஷகார பிரபத்திக்கு பிரமாணம் என்ன? அநாதேகே நிசீம்னோகோ துருத ஜலதேகே நான் என்னைக்கோ அனாதியா வந்ததான இந்த பிறவி இருக்கே சம்சாரம் இருக்கே அதை போக்குறதுக்கு பிராயச்சித்தம் கண்ணனுடைய வார்த்தை ராமனுடைய வார்த்தைய எது ரகு துரீன ஆசைய விதா அது தெரிஞ்சிருந்தவர்கள் எப்படி உற்பத்தி வந்த தெரிஞ்சிருந்த ஆச்சாரியர்கள் பிரபத்தி பண்றச்சே ததாரம்ப சசியாக கிரம் அவதானேன மனசா அவனுடைய எம்பெருமானுடையதான அந்த சரணாகதி விஷயத்துல தஸ்யாகிரம் அந்த பிராட்டியினுடையதான வார்த்தையை கேட்கிறார்கள். என்ன வார்த்தைன்னா அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதே அப்படின்னு பிராட்டி சொல்ல கேட்டு புருஷகார சரணாகதி பண்ணி பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணார்கள்னு ஒன்னு சந்தேகம் வந்தது. இப்படி பெருமாளும் பிராட்டி சேர்ந்து சரணாகதியா பெருமாளுக்கு மாத்திர சரணாகதியான்னு கேட்டா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எப்படி அக்னா விஷ்ணு பிரபதி அக்னா விஷ்ணு முதலியதான புரோடாச யாகங்களில அக்னி விஷ்ணுங்கிற ரெண்டு தேவதைக்கும் அந்த புரோடாசத்து அதிகாரம் உண்டு. அது மாதிரி ஆத்மஹவி சமர்ப்பணத்துல பெருமாளுக்கும் பிராட்டிக்கு அதிகாரம் உண்டு. அதனால ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் பிரபத்தி தனியா பிரபத்தி இல்லேங்கிறத சாதிக்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகம் வந்தது. மகே மகேந்திராக்னா விஷ்ணு பிரபதிஷு மகத்த பிரபதிபத் பிரபத்தவ்யே தத்தே பரிணமிதி வைசிஷ்ட விபவாம் அதிருஷ்யத்வம் தூத்வா கமிதுஹு அபிகம்யத்வ ஜனனீம் ஸ்ரீயம் சீதா பாங்காம் அகம் அசரணா யாமி சரணம். அதனால பிராட்டியின் இடத்துல விசேஷிச்சு சரணாகதி பண்ணார். அதுக்கு மேல பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணார். எப்படி சரணாகதி பண்ணார்? தேவரி பிராட்டி விசிஷ்டனாருக்கு ஸ்ரீவல்லபா ஸ்ரீமன்னாராயணா தவ சரணம் சரணம் பிரபத்தேன்னு பண்ணார். சுதத் சித்த ஸ்ரீமான் அமித குணம பூமா கருணையா விதாய பிரம்மாதீன் விதரதி திஜா தேசமபியா பிரபத்யா சாட்சாத்வா பஜன சிரசா வாபி சுலபம் முமுக்ஷு தேவேஷம் தமகம் அதிகச்சாமி சரணம். நீர் பிரபத்தி பக்தி பிரபத்திகளுக்கே அனுகிரகம் பண்றதுன்னு சாஸ்திரங்கள் மூலமாக தெரிஞ்சு பிராட்டி விசிஷ்டனான தேவரிடத்துல சரணாகதி பண்றேன்னு சரணாகதி பண்ணார் அஞ்சாவது ஸ்லோகத்துல. அதுக்கு மேல இந்த பெருமாள் இந்த ஸ்ரீரங்கத்துல வந்து எதுக்காக சயனிச்சிருந்துக்கான்னார், ஆசிரியர்களை பிரபன்னர்களை தன்னிடத்துல அழிச்சுக்கணும், தன்னிடத்துல பிரபத்தி பண்றதுக்காக பிரபத்திக்காக சுலபனா வந்திருக்கான். அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்துல பிரஜசுந்தரிகளை தன்வசப்படுத்தினவன் இன்னைக்கு சமஸ்த சேதனர்களையும் தன்வசப்படுத்துறதுக்காக ஸ்ரீரங்கத்துல சயனிச்சிருந்துக்கான்னார். பிருந்தானிய ஸ்வபஷயன்னு இதனால பெருமாளுடைய சௌலபியத்தை சொன்னார். பிருந்தானியா ஸ்வபஷயன் பிரஜசுந்தரீனாம் பிருந்தாவனாந்தர புவான் சுலபோ புபூவ ஸ்ரீமான் அசேஷ ஜன சங்கிரகனாய சேதே ரங்கே புஜங்க சயனே ச மகாபுஜங்கா அப்படிங்கறதான ஸ்லோகத்தை. அதுக்கு மேல பெருமாளுடையதான பரப்பு இங்க வந்து சயனிச்சுட்டான். மனுஷ சஜாத்தியர்கள் கண்காணலாம்படி வந்து சயனிச்சுட்டான்னால பரத்தம் இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். இவன் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி பிரம்மாவுக்கு பிரணத்தி பிரணவபூர்வகமான சகல வேதங்களையும் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்னு உபனிஷங்கள் உபனிஷத்துக்கள் உத்கோஷிக்குமா போல சகல வேதங்களையும் உபதேசம் பண்ணமன்னு சொல்றதுக்காக ரங்கா அஸ்தீர்ண புஜங்க புங்க பபு பர்வியங்க வர்வியங்கதோ சர்கஸ்திவசான கேளு ரசிகோ தௌதம்பதீனப்பதி நாபி பங்கஜ சாகினா சுதிசுகைரன்யோன்யபத்தஸ்மிதோ டிம்பஸ்யாம்புஜ சம்பவஸ்ய வசனேஹி ஓம் தத் சதித்யாதிபிஹி அப்படின்னார். இப்படி பெருமாளுடைய பரத்த சௌலபியங்கள் ரெண்டு ஸ்லோகங்கள் அனுசந்தானம் பண்ணவர் இந்த பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறார். கன கருணா கருணாசௌக பரிதாம் பரிதாபஹராம் நயன மகச்சடாமகி தரங்கய ரங்கபதே துரித உதாசன ஸ்புரித துர்த துர்தம துக்கமசி மல்லித விஸ்வசௌத துரபஹ்னவ வர்ணசுதாம். தேவரி தேவரியருடையதான கரியவாகி புடைபறந்து மிளர்ந்து செவ்வரியோடு இருக்கக்கூடியதான திருக்கண்களாலே குளிர நோக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அதுக்கு மேல துர்மோச்சோத்கோடி கர்ம நிபிடோ பியாதேஷ வசக்கிருதா. சரி, நான் உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறீரே, உம்மிடத்துல என்ன சரக்கு இருக்குன்னு பெருமாள் கேட்டதாக நினைச்சிருந்து இது சொன்னார். தேவரீர் எனக்கு பரம கிருப பண்ணிருக்கு, என்னன்னா என்ன எந்த விஷயத்துல உள்ள நுழைக்கல, எந்த விஷயத்துல நுழைச்சு விட்டுருக்குன்னு சொல்றேன் பாருன்னார். நான் நிறைய பாபங்களை பண்ணிருக்கேன், துர்மோச்ச என்னால விடுவிக்க முடியாததாய் உத்பட மிகவும் கொடுமையான கர்ம கோட்டி நிபிட கர்ம கோடி பல கர்மாக்களாலே சூழ்ந்திருக்கக்கூடிய காலையில் இருந்தா கூட அபி ஆதேச பஷ்யக்கிருத்தா சதாச்சாரியாளுடைய ஆதேசத்துக்கு உட்பட்டவனா இருக்கேனே தேவரீர், ஒரு காரியம் எனக்கு பெரிய கிருப்பையா வாஷ்யைனைவ விமோஹிதோஸ்மி. பௌத்த ஜெயினாதி மதங்கள்ல என்ன தள்ளல, அது பௌத்த ஜெயினாதி மதங்களை விட பயங்கரமா இருக்கக்கூடியதான அத்வைதாதி மதங்களுக்குள்ள என்ன நுழைக்கல. குதிருஷாம் பக்ஷைன விக்ஷோபிதா யோ மகானசிகா மடப்பள்ளி வந்தமணம் எங்கள் வார்த்தையுள் மன்னியது. மகானசிகரான கிடாம்பியாச்சான் சம்பிரதாயத்தினால வந்து இந்த பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணோம். ஹே ரங்கநாதா, உன்ன இருந்து சரணாகதி பண்ணோம், இனிமே உமக்கு என்ன காப்பாற்ற வேண்டிய பரம் குறைச்சு எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் எங்க ஆச்சாரியால் பண்ணிட்டா. ரங்கதுர்விய மகிதே சொல்பா வசிஷ்டம் பரஹா, எனக்கு தேவரி பண்ண வேண்டியதான காரியம் இருக்கு அது ரொம்ப குறைச்சலான இருக்கு. சொல்பாவசிஷ்டம் பரஹான்னு அதுக்கு மேல சொன்னார். ஆர்த்தே இந்த பிரபத்தியினுடைய பெருமைகளை பேசும். இப்ப பெருமாள் இடத்துல சரணாதி பண்ணணும்ட்டார். இந்த பிரபத்தியானது எல்லா பலன்களையும் கொடுக்கறது, அவரவர்களுடையதான ஆர்த்திக்கு தகுந்ததான பலத்தை கொடுக்கறது, அது கோலின காலத்துல கொடுக்கறதுன்னு சொல்லணும். எப்படின்னா ஆர்த்தே சுவாசு பல ததன்ய விஷயே உச்சின்ன தேகந்தரா பன்னாரே ரணவேக்ஷனா தனுபிரதான் சத்யாதிபத் வியாபினி. இது அக்னிஹோத்திரம் போல பிரதிநீதமா வர்ணாசிரமங்களுக்கு அனுசரிச்சது இல்ல, இது சத்யாதிபத் வியாபினி. எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டார்களும் இந்த பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணலாம்படியான ஒரு துகரமான ஒரு உபாய விசேஷமா இருக்கு. ஸ்ரீரங்கேஸ்வர யாவதாத்மாவதாத்ம நியதா தொத்பாரதந்திரோசிதா தொய்யேவத்துபாயதீஹி. பிரபத்தினா என்ன அப்படின்னா யாவதாத்ம நியதா தொத்பார தந்திரே உச்சிதம். இந்த ஆத்ம தத்துவம் இருக்கிறவர்களும் தேவரீருக்கு பரதந்திரனாகவே இருந்து உண்மையே உபாயமாக பத்துறதுதான் அந்த பாவம் தான் எனக்கு ஏற்படணும்னு பிரார்த்திச்சார். அதுக்கு மேல உன்னிடத்தில் நான் என்ன பண்ணேன்னார், தொய்யாச்சாரியை வினிஹிதபரா தாவகாரங்கநாதா தொக்கைங்கர்ய பிரபண மனசா சுவாதுத்வத்குணாஸ்வாதமத்தாஹ தொய்யே கஸ்மின்னபி விஜகதோ முக்தவத் சாதரத்வம் தச்சேஹத்த சரச ரசிகா சூரயோமே சதந்தாம். உன்னிடத்துல மடைமாறாத பக்தி இருக்கிறவர்களாய் இருக்கக்கூடியதான ஆச்சாரியாள் அவள் எனக்கு என்னைக்குமே இனிக்க கடவுது, அவர்கள் என்னைக்குமே எனக்கு ரசிக்க கடவுதுன்னு பிரார்த்திச்சார். அதுக்கு மேல கல்பஸ்தோமேபியபாஸ்தோ சக்தி தீர் பக்தி பூம்னா ரங்கேஷ பிராதிபூல்யக்ஷர பரிணமன் நிர்விகாச அனுகூல்யாக பிராசாரம் தாம் அபேத்திய சரண வரணதோ நாத விக்னயந்தா தொன்னிக்ஷிப்தாத்மரக்ஷாம் பிரதிரபசதிசா சுப்ரவருத்திம் தியஜந்தி. இந்த பக்தி யோகம் பண்ணுவதற்கு ஏற்படக்கூடிய விளம்பங்களை பொறுக்க மாட்டாதவர்களாய் உன்னிடத்துல வந்து சப்பந்தன ரபச விருத்தியும் ரபசஜுஷா சொப்ரவருத்தியும் தியஜந்தி. உன்னிடத்துல பிரபத்தி பண்ணி கிருதகிருத்தியர்களாய் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்கள் இருக்கா அப்படின்னு உன்னையே கக ரட்சகனாக பத்தி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு காமிச்சார் 12வது ஸ்லோகத்துல. வியக்தோபாய உபயகரணே சத்ரபான் சானுதாபான் பூயோபி தத்ரபத்யா பிரசமித கலுஷான் ஹந்த சர்வம் சஹத்வம் ரங்கிநியாசாந்தராங்கஹில ஜனரஹித கோசரா தொன்னிதேச பிரீதி பிராப்த சுவர்ணாஸ்ரம சுபசரிதான் பாசிதன்யான் அனன்யான். இப்படி உபாயம் அண்ணவன் கிருதகிருத்தியனானவன் உத்தரகிருத்தியத்துல சாஸ்திரியமான அனுஷ்டானங்களையே பண்ணி போந்தான், உன்னுடைய ஆக்யா ரூபமாய் அனுக்யா ரூபமா இருக்கக்கூடியதான கைங்கரியங்களையே பண்ணி போந்தான், அதை தேவரீர் தான் காப்பாத்துறீர்னார் 13வது ஸ்லோகத்துல. சோகாஸ்பதமசமசதமஹாஸ்ரயதாம் பவாப்தௌ ராகாஸ்பதம் சசகஜம் வருணச்சு துக்கம் நோச்சேதமே ஜகதி ரங்கதுரீன பூய சோதிஷ்ட போக ரசிகா தவனஸ்மரேயு. நீ உன்னை சேர்ந்த பிரபத்தி பண்ணவர்களுக்கு நகுர்தண்ட பிரபன்ன இத்தியாதிகளை போல அவர்களுக்கு சில துக்கங்களை கொடுக்கற, நீ துக்கத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோயுமே உன்னை ஒருத்தனும் நினைக்க மாட்டான் அப்படின்னர், அதனால நீ அனுகிரகம் பண்றேன்னர். ஹே துர்வை தேவி மர்ஷே வஜனவத்திதராத்கிம் தனுஷ்டான காலே வேத்யத்ரூபபேதோ விவித சகிதூபாயான்யபேக்ஷா ரங்கின் பிராரப்த பங்கா த்வலமதிக சமான வ்ருத்திஷ்டிகா ஸ்யாத் நானா சப்தாதிபேதா பிரபதன வஜனே சூசிதே சூத்திரகாரி. இந்த பிரபத்தியானது கனகால கிருத்தியமா இருந்தாலும் பக்தியினுடைய பலனை பக்தி பண்ணா என்ன உப்பா பலன் உண்டோ அந்த பலனை கொடுக்கறதுங்கிறது சூத்திரக்காரன் நானா சப்தாதி பேதா பல அப்படிங்கறதான அதிகரணத்துல சாதிச்சார் அப்படிங்கறத எடுத்து காமிச்சார். பக்தோ ரங்கபதே யதா கலு பசு சாகாதிபத் பேதன தியானோபாசன தரிசனாதிபசாம் நிச்சந்த பின்னாத்ததாம். இங்க பசுச்சாக நியாயத்தினால் சாக பசு நியாயத்தினாலே இங்க இந்த சப்தங்கள் எல்லாம் பிரபத்தியை சொல்றது அப்படின்னார். தியான உபாசன தரிசன வஜசாம் இச்சந்த பின்னார்த்தாம். எப்படி பக்திக்கு அப்படி பலார்த்த பல சப்தங்கள் இருக்கோ அதே மாதிரி நியாசாத்யேஷு ததைவ தந்திர நிபுணா ஆத்ம நிக்ஷேபன வியக்தை சரணாகதி பிரபதன தியாக ஆத்ம நிக்ஷேபன நியாசாத்யேஷு ததைவ தந்திர நிபுணை பரியாயதா ஸ்மர்யதே இத்தியாதி சப்தங்கள் என்னன்னா ஆத்மரக்ஷணம் சரணாகதி பிரபதனம் தியாகம் ஆத்ம நிக்ஷேபனம் நியாசம் முதலிய எல்லா சப்தங்களும் சமானார்த்தகமாக நம்ம பெரியோர்கள் கணக்கெச்சிருக்கார்கள். 16வது ஸ்லோகத்தை சார் விஸ்வாசாயாச பூம்னோ வசன பஜனையோ கௌரவே கோ விசேஷா தத்சத்தாவேபி தர்மாந்தர இவ கடத கர்த்தபேதாத்விகல்பா அபிமதியம். இந்த பிரபத்திக்கும் இந்த பக்திக்கும் இருக்கக்கூடியதான வாசி என்னங்கறத 17வது ஸ்லோகத்துல சாதிச்சார். துருவ பதிகிருதி பேத கர்மபத்ரங்கஷாயின் பலத்தி பலமநேகம் தொத்பதே பக்தி ரேகா சரண வரணவாணி சர்வஹேதுஸ்ததாசௌ கிருபண பஜன நிஷ்டா புத்தி தௌர்பல்ய காஷ்டா. எப்படி பக்தியானது சகல பலங்களையும் கொடுக்கக்கூடியதா இருக்கோ பிரபத்தியும் சகல பலங்களையும் கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு 18வது ஸ்லோகத்துல சார் இந்த பிரபத்தி எப்படி பண்ணணும்னார். கர்த்தவியம் சதுர்தேவ ஹந்த கலுஷம் சர்வம் ததோ நஷ்யதி பிரம்மேஷாதி சுதுர்லபம் பதமபி பிராபியம் மயா திராகிதி விஸ்வாச பிரதிபந்தி சிந்தனமிதம் பர்யஸ்யதி ந்யஸ்யதாம் ரங்காதீஷ ரமாபதி சுபகம் நாராயண தந்தப. இப்படி பிரபத்தி பண்றச்ச இந்த மகாவிஸ்வாச பூர்வகமான இந்த பிரபத்தியானது நமக்கு ஒரே ஒரு தடவை பண்ணாலும் சகல பலத்தையும் பக்தி யோகம் பண்ணா என்ன பண்ணணுண்டோ அதை கொடுக்கறதுக்கு அதுக்கு சக்தி இருக்குங்கிறத அதனுடைய விஷயத்துல இந்த பக்தி பிரபத்தி விஷயத்துல விசுவாசத்தினால பண்ணணுங்கிறத 19 ஸ்லோகத்துல காமிச்சார். ஸ்ரீகர்ம பக்தி ரஹிதஸ்ய கதாப்ய சக்தியா ரங்கேஷ பாப கலுஷ பிரணதி துவயோக்தே மன்யே பலம் பிரபல துஷ்கிருதசாலினோ மே தொன்மூல தேசிக கடாட்ச நிபாத மத்தியம். பா, எனக்கு கீழே சொன்னதான ஞானமோ பக்தியோ ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்லாம வெறுமன சப்தோச்சாரணமா துவயத்தை சொன்னேன். ஆனா தேவரியருடையதான கிருப்பை இருக்க, அந்த கிருப்பை தான் எனக்கு ஆச்சாரியால சதாச்சாரியால கொடுத்து அதன் மூலமாக எனக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக பண்ணிட்டு அப்படின்னார். மன்னே பலம் பிரபல துஷ்கிருதசாலினோமே, எனக்கு பலம் எதுன்னார், பிரபல துஷ்கிருதசாலியா இருக்கக்கூடியதான எனக்கு தொன்மூல தேசிக கட்டாட்சம், தேவரியருடைய அனுகிரக விசேஷம் அடியாக வந்த ஆச்சாரிய கட்டாட்சமே அதுக்கு காரணமாக அமைஞ்சதுன்னார். இந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினுடையதான பெருமைகளை அந்த மூணு உதாரணத்தினால காமிச்சார். ஒரு நொண்டியினுடைய உதாரணம், ஒரு குருடனுடைய உதாரணம், ஒரு குழந்தையினுடைய உதாரணத்தினால காமிச்சார். 21 ஸ்லோகத்துல அந்தோ நந்த கிரகண பசகோ யாதி ரங்கே சயத்வத் பங்குர் நௌகா குஹரணிஹிதோ நீயதே நாவிகேன புங்கே போகான் அபிதத நிருபா சேவக சர்வகாதி சம்பிராப்தோ பிரபவதி ததா தேசிகோ மே தயாளுஹு அப்படிங்கறதான 21 ஸ்லோகத்துல. 22 உக்தியா தனஞ்சய விபீஷண லக்ஷயாதே பிரத்யாய லக்ஷ்மண முனே பவதா விதீர்ணம் சுத்வா வரம் ததனுபந்த மதாபிலப்தே நித்யம் பிரசீத பகவன் மயிரங்கநாதா. நீ நான் அர்ஜுனனுடைய வார்த்தையிலிருந்தும் லக்ஷ்மணனுடைய வார்த்தையிலிருந்தும் அதுக்கு மேல பாஷ்யக்காரருடையதான சரணாகதி வார்த்தையிலே பிரத்யாய நம்பி உன்னிடத்துல சரணாகதி பண்ண, பாஷ்யக்காரருடையதான சீவா கத்ருவாக்கு இருக்கக்கூடியதான சரணாகதி கத்தியத்தை அனுசந்தானம் பண்ணி தேவரிடத்துல சரணாகதி பண்ண, அதுக்கு ஏத்த மாதிரி தேவரின் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சார். 22 ஸ்லோகத்துல சகிருதபி வினதானாம் சர்வதே சர்வதேகினே உபனிஷது உபதே உப அபிதேயே பாகதேயே விதேயே விரமதி தங்கதாச்சின் மோகதோ ஹாஹதோஹம் விஷம விஷய சிந்தா மேதுரா மேதுராஷா. அப்பா, தேவரி சர்வஜ்ஞாய் எப்படி இருக்காரு, சர்வ சகிருதபி வினதானாம் ஒரே ஒரு தர பிரபத்தி பண்ணா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒருப்பட்டு நிற்கிறீரே, சர்வரையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறீரே, நீ உபனிஷத்தினுடையதான உச்சியில கொண்டாடப்படக்கூடியவரா இருக்கிறே, அப்படி தேவர் இருக்க செய்யும் என்னுடைய புத்தி பாபம் செய்யலிருந்து விலக மாட்டேங்கிறதே, நான் எவ்வளவு பாவியா இருக்கேன்னார். வீர பாவியேன் பாவியேனேன்னு சொன்னா போல வீரமதினா கதாச்சின் மோகதோ ஹாஹதோஹம் விஷம விஷய சிந்தா மேதுரா மே துராஷா. யாவத் ஜீவம் ஜெகத நிகதாம் தேக யாத்ரா பிபித்ரி தக்த சர்வே த்ரிசதுர தின க்ளான போகா ந போகாஹ. அப்பா, லோகத்துல எப்படியா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் வாழத்தான் போறோம், இந்த போகங்கள்லாம் நாலு நாள் நசிஞ்சு போயிடும். லோகத்துல கிடைக்கக்கூடியதான போகங்கள்லாம் அதெல்லாம் போக்கிட்டு தத்தே ரங்க நிஜாங் நிஜமபி பதம் தேசிகா தேஷகாங்கி சிந்தே சிந்தே பரமபிதம் கித்தியசே எத் புனஸ்தம். ஏ மனசே, இப்படி பெருமாள் நமக்காக இப்படி நிரவதிகமா நித்தியமா இருக்கக்கூடியதான கைங்கரியத்தை கொடுக்கறதுக்கு உருப்பட்டு இங்க வந்து இந்த ஊர்ல வந்து ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல வந்து சயனிச்சிருக்கச்சே, அல்பமா அஸ்திரமான நாலு நாள் அழுகி போகக்கூடியதான போகத்துக்கு ஆசைப்படுன்னு போறியே, இதுக்கு பின்னாடி போகாதன்னு மனசை தேத்தினார். எத் புனா கித்தியசே எத் புனஸ்தம் அப்படின்னார். அப்படி முகுர் அபராதைஹி பிரக்ரமியானுகம்பே வகதி மகதி யோக க்ஷேம விருந்தம் முகுந்தே. வா, இந்த லோகத்துல நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும் உன்னுடைய யோக க்ஷேமாதிகளை காப்பாத்திருந்து பாத்துக்கிறதுக்கு சர்வேஸ்வரன் காத்துன்னு இருக்கச்சே, அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறச்சே. நீ எப்படிப்பட்டவனா இருக்க, மத கலுஷ மனிஷா வஜ்ர லேபா பலேபான் அனுகணகி துமீஹே ந பிரபூதான் அபூதான். உனக்கு புத்தியில மத கலுஷ்யம், மத கலுஷம் மனிஷா, உன்னுடைய புத்தி மத காலுஷ்யத்தினால அது வஜ்ரம் போட்டு ஒட்டினா போல உன்னோட உடம்புல ஒட்டி இந்த மாதம் போக மாட்டேங்கிறதே. அதுக்கு மேல தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய வாக்கு நடத்துல இந்த இதுல சொன்ன மாதிரி சொன்னால் விரோதம் என்று பதிகத்துல சொன்னா போல தன் வாக்கு தேவிய பிரார்த்திச்ச தன்னுடைய வாக்க மா தரு பாரதி முஞ்ச மானுஷ சடியும் ஹே லப்த ஹே தேஹ லப்தைரலம் லப்தா துரா துவார துராசிகா பரிபவைஹி தோஷம் நதுஷே தாமனஹ வாசசீமணி ரங்க தாமணி மகானந்தோ நமத் பூமணி சுவாமின் ஞாத்மனி வெங்கடேஸ்வர கவே சொப்பாசுவேனா பிதோயம் வரா. ஏ நான் பாத்து தேவியே நீ போய் இனிமேல் துராசிரியமா இருக்கக்கூடியதான் சுத்ர நரேந்திரர்களை பாடி உன்னுடைய வாங்க இழக்காத நான் என்ன வந்து எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிச்சுட்டேன்னு சொன்ன பத்தி சொன்னார் தன்னுடைய வாக்குட்ட. அதுக்கு மேல நீ உன்னுடைய நாக்கை கொண்டு அவனிடத்துல போய் துரீஸ்வரன் வாசல்ல போய் எல்லாம் ஆடி அவமானப்பட்டியே சர்வேஸ்வரன் வந்து நில்லுங்கிறார். தாஸ்யம் லாஸ்யவதானு மத்திய மனசா ரங்கேஸ்வரத்வத்வதே நித்யம் கிங்கரவன்யஹன்னது புனஹ குருஜாம் கதர்யாஸ்ரயாம். என்ன போய் திருப்பியும் அந்த துரீஸ்வரால் வாசல நிக்க வச்சிடாது சர்வேஸ்வரா அப்படின்னு பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னா மீல சக்ஷுஷி வெள்ளித புருணி என்ன பார்த்தா புருவத்தை நெரிப்பான், என் பயமுறுத்துவான், இவன் இடத்துல போய் நிக்கணுமா. பீமே கஸ்ய ராஜ்ய கஸ்ய வதனே பிக்ஷாம் விலாட்சாந்திரிஷம் அவனுடைய பிச்சையை கேட்டு அவன் இடத்துல போய் நிற்கும்படியாக என்ன பண்ணாத அப்படிங்கிறது. தொய்யே காஞ்சலி கிங்கரே தனபுருதாம் நிர்வியாஜ சர்வம் சகே உனக்கு என்ன பண்ணணும்னாரு, ஒரு எலுமிச்சம்பழம் கூட கொடுக்க வேண்டாம், வெறும்னா கை கூப்பினா போறோம். அவனுக்கு எந்த ஒரு காரணமும் இன்றி எல்லா பாபங்களையும் எல்லா பிழையும் பொறுத்து அவனுக்கு சகலாபீஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கு பெரிய பெருமாள் இருக்க சுவாமின் பாகி இன்னொருத்தங்கால போய் நின்னு அவனை போய் சுவாமின்னு பாகி தயஸ்வதே குஷில் நின்னு ஜீவ பிரபோ பாவையே ஜாலா பான் அவளே பிதேஷு பலபிதும் ஜிஹ்ரேத்து ஜிஹ்வாம் அப்படி போய் கேட்க நாக்கு கூசறதுன்னு எழுதினார். அதுக்கு மேல 28வது ஸ்லோகத்துல தொய் சதிரங்க துர்விய சரணாகத காமதுகே நுருபதிக பிரவாக கருணா பரிணாகபதி பரிமித தேச கால வளர்ந்தே பலதான் பலதாஸ்திருதிகான் கத மதிபொருமக விதிசுக பருவ விதிசிவ பிரமுகான் அமுகான். இந்த சுத்ர நரேந்திரர்கள் இருக்கட்டும், அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பிரம்மருத்ராதிகளை போய் ஆசிரியிக்கலாமோன்னு கேட்டா அவர்களும் எம்பெருமானுடைய ஆயுத சக்திகள் தானே, அதனால அவரிடத்திலையும் போகக்கூடாது, அது மாதிரி புத்தி பண்ணி வைக்கணும் பெருமாள் இடத்துல. ஆ பெருமாள் இடத்துல பெரிய பெருமாள் இடத்திலே ஆசக்தி உடையவனா இருக்கணும். பெருமாள் இருக்க செய்து எம்பெருமாள் நமக்காக பெரிய பெருமாள் இருக்க செய்து அதை ஒற்று சுத்ர நரேந்திரர்களா இருக்கக்கூடியதான சுத்ர ராஜாக்களா சுத்ர போகங்களை உடையவர்களான பிரம்மருத்ராதிகளை போய் ஆசிரியிக்கிறதோ விதிசிவ விதிசிவ பிரமுகான் அமுகான் கதம் அதிகுருமகை எப்படி போய் ஆசிரியப்போம், பெருமாளை விட்டுட்டு போக மாட்டோம்னா 29வது ஸ்லோகத்துல. அதுக்கு மேல அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை 30வது ஸ்லோகத்துல ஓமித்யபிபதம்ய ரங்க நிருபதே அன்யோசிதாம் சேஷதாம் ஸ்வாதந்திரியமயீம் அபோஹ்ய மகதீம் அத்யாம் அவித்யாஸ்திதிம் நித்யாசங்க விசீம பூதி குணயோர் யாயாம் அநாயாசதா சேவா சம்பதமிந்திரேஷயுவயோ வைகாந்தி காத்தியந்திகி அப்படின்னு அஷ்டாட்சரத்தினுடையதான அர்த்த விசேஷத்தை யோஜனா பேதத்தை காமிச்சார் 30வது ஸ்லோகத்துல. 31வது ஸ்லோகத்துல எனக்கு சம்சார நிவர்த்தி பிறந்து உம்முடையதான புனராவர்த்தி ரூபமான மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு துயத்தினுடைய அர்த்த விசேஷங்களை சாதிச்சார். அதுக்காக ஆச்சாரியாத்ரங்க துர்ய துய சதசமதிகமே லப்த சத்வம் ததத்வே விஸ்லிஷ்டாஸ்லிஷ்ட பூர்வோத்தர துரிதபரம் வியாபிதாரப்த தேகம் நீதம் தொக்கைஹி தொயாவா நிரவதிகதயோத்பூத போதாதி ரூபம் துர்தோகைகஸ்வபோகம் தயிதமனுஜரம் தொத்ருதே மாம் குருஷ்வ. தேவரீர் உமக்கே ஆக எனக் கொள்ளணும் அப்படின்னு பெரிய பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சார் 31வது ஸ்லோகத்துல. இதுக்கு மேல 30வது நிகமன ஸ்லோகம் விதானம் ரெங்கேஷாதிகதபத வெங்கடேஷ கவே. இந்த வெங்கடேஷ கவியான நான் பெரிய பெருமாள் விஷயத்துல பெருமாள் இடத்துல ஆத்மசமர்ப்பணம் பண்ணி இந்த பண்ணதான இந்த நியாச திலகம் ஸ்புரத் வர்ணம் பத்ரே என்னுடைய வாக்குல இருந்து வந்ததான வர்ணம்ங்கிற சப்தத்துக்கு இந்த இடத்துல எழுத்துக்கள் அக்ஷரம் என்னுடைய வாக்கிலிருந்து எம்பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்டு வந்ததான இந்த அக்ஷரங்கள் பரிகலையதாம் நியாச திலகம் ஸ்புரத் வர்ணம் பத்ரே பரிகலையதாம் நியாச திலகம். இந்த நியாச திலகம் நியாச திலகம்னா நியாச திலகம்னு ஸ்தோத்திரத்துக்கு பேர், நியாச திலகம்னா இட்டுக்கொண்ட திலகம். இங்க வஸ்திரம்ங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம், ஒரு அர்த்தம் வஸ்திரம்னா வாயின் அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வஸ்திரம்னா நெத்தின் அர்த்தம். நெத்தியில அழகா திலகம் திலகம் விட்டுப்போம். நம்பெருமாளுடைய பெரிய பெருமாளுடைய திருமேனில சாந்தம் பத்ரம் கலக திலகாலங்கிருதம் ரங்கபர்த்து. பகவத்யான சோபானத்துல சாந்தம் பத்ரம் கனக திலகாலங்கிருதம்னா இப்ப பெரிய பெருமாள் திருமேனில அடியன் அடியன் சேவிச்சதுல சொல்றேன், அழகான திலகம் இருக்கு. அதனால இந்த ஸ்புரத் வர்ணம் வஸ்திரம் பெருமாளுடையதான நெத்தியில அழகான வர்ணத்தோட சொர்ணமயமான மஞ்சள்ல திருசீச்சு ஒண்ணும் இருக்கு. ஸ்புரத் வர்ணம் வஸ்திரம் பரிகலயதாம் நியாச திலகம். இந்த நியாச வைக்கப்பட்டதான இந்த திலகம் பெருமாள் தன்னுடைய நெத்தியில சாத்திருக்க திலகம் போல இதை ஏத்துக்கிறார். ஸ்புரத் வர்ணம் வக்ரே வக்ரே ஸ்புரத் வர்ணம் வக்ரே முகத்துல திருமுகத்துல எம்பெருமானுடையதான அழகான ஸ்புரத் வர்ணம் நல்ல பிரகாசமான நிறம், அதாவது மஞ்சள் நிறத்துல இடப்பட்டதான இந்த திருமண் பரிகலயதம். ஏன் மஞ்சள் நிறம்னா இந்த திருமேனிக்கு பரபாகமா பச்சைமால் பச்சைமா மலை போல் மேனின்னு கருத்த திருமேனிக்கு சவப்புல சீச்சு உண்ணமிட்டுண்டா பரபாகமா இருக்காது, நல்ல பளிச்சுன்னு மஞ்சள்ல சீச்சு உண்ணமிட்டு ஸ்புரத் வர்ணம் வக்ரே பரிகலயதாம் நியாச திலகம். இந்த நியாச திலகம் இருக்க இந்த நியாச திலகத்தை பெருமாள் தனக்கு திலகமா ஏத்துண்டான், ஏன்னா தலையில வச்சு கொண்டாடுறான்னு அர்த்தம். இஹா அது மாத்திரம் இல்ல, இதை யார் அனுசந்தானம் பண்றாளோ அவளுக்கு இஹா முத்ர ஏஷ பிரணத ஜன சிந்தாமணிஹி. இங்க வேண்டியதான ஐஸ்வர்யங்கள் என்ன, மோட்சத்தில் இருக்கக்கூடியதான மோட்சாந்தமான ஐஸ்வர்யம் என்ன, அதை எல்லாத்தையும் பிரணத ஜன சிந்தாமணி பிரணத ஜன ஆசிரியருக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணியா இருக்கக்கூடியதான இங்க சிந்தாமணி கிரிஹின்னார். அங்க சிந்தாரத்னம் சுலபம்னு பகவத் தியான சோபானத்துல சாச்சு. பிரணத ஜன சிந்தா மணிகிரிஹி ஒரு பச்சமா மலை போல் மேனி பவள வாய் கமல சங்கன் அப்படின்னு ஆழ்வார் அனுசரித்ததுக்கு அதுக்கு அனுகுணமாக சிந்தாமணி கிரிஹி நீள் வரைபோல் மெய்யனார் துளவ விரையார் கமல் நீள் முடியம் மையனார் அணியரங்கனார் அரவின் அணைமிஷமேயமாயனார் செய்யவாய் ஐயோ என்ன சிந்தக வந்தது அப்படின்னு சொன்னா போல சிந்தாமணிகிரிஹி ஸ்வபர்யங்க சேவாம் திசபர்யங்கே ஸ்வபர்யங்கே தன்னுடைய கட்டில்ல ஏறி உட்காந்து வச்சிருந்து மோட்சமாகிற கைங்கரிய மோட்சத்துல இந்த பர்யங்காரோகணம்னு அந்த சேதனன் அங்க போய் பெருமாளுடைய கட்டில்ல பத்யாம் அதிரோகத்தின்னு ஏறி உட்காந்துக்கிறானே திசதி அதை நமக்கு கொடுக்கறான். யாரு கொடுக்கறான்னார், அந்த மோட்சத்தை கொடுக்கறவன் எவன்னார், சாட்சாத் பெரிய பெருமாளை தவிர வேற யாரும் கிடையாது. பணி பர்யங்க ரசிகா ஆதிசேஷ சல்பத்துல சயனிச்சிருந்து ரசிகனா இருக்கக்கூடியதான அந்த சர்வேஸ்வரன் நமக்கு இகாமுத்திர பலன்களை கொடுத்து தன்னுடைய கலையற்றதான கைங்கரியத்தையும் கொடுத்து இந்த நியாச திலகங்கிற ஸ்தோத்திரத்தை ரொம்ப சந்தோஷிச்சு தன்னுடைய நெத்தியில சிரசா வகிக்கிறான், தன்னை நெத்தியில இட்டுன்னு பிரகாசமா இட்டுன்று நன்ன புன்முறுவலோட சயனிச்சிருக்கான்னு இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணவர்களுக்கு சகலாபிஷ்டங்களையும் பெருமாள் அனுகிரகிக்கிறான்னு சொல்லி தலக்கிறார். விதானம் ரங்கேஷாதிகதபதோ வெங்கடகவேஹே புரத்வர்ணம் வஸ்திரம் பரிகலயதாம் நியாசதிலகம் இஹா முத்ராப்யேஷ பிரணத ஜன சிந்தா மணிகிரிஹி ஸ்வபர்யங்கே சேவாம் திசதி பணி பர்யங்க ரசிகா. கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண முனகாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.